இல்லாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது, உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. பூங்குயிலே பைந்தமிழே நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது.